நிறைகழல் அறவம் சிலம்பொலியலம்பு, நிறைகழல் அறவம் சிலம்பொலியலம்பு, நிறைகழல் அறவம் சிலம்பொலியலம்பு, நிமலர் நீரணி திருமேனி பறைகழு மகளோரு, பறைகழு மகளோர் பாகமா புணர்ந்த வடிவினர் கொடியணி விடையர், பறைகழு மகளோர் பாகமா புணர்ந்த வடிவினர் கொடியணி விடையர், கரைகழு சந்தும் கார் அகில் பிளவும் அளப்பரும் கனமணி பரன்றி, குறை கடல் போத நித்திலம் கொழிக்கும், குறை கடல் போத நித்திலம் கொழிக்கும், கோணமாமலை குறைகடல் போத நித்திலம் கொழிக்கும், கோணமாமலை அமர்ந்தாரே, குற்றம் இலாதார் குறைகடல் ஓம், குற்றம் இலாதார் குறைகடல் சூழ்ந்த கோணமாமலை அமர்ந்தாரை, கற்றுணர் கேள்வி கற்றுணர் கேள்வி காழியரு பெருமான் கருத்துடை ஞான சம்பந்தன், செந்தமிழார் உற்ற செந்தமிழார் மாலை ஈரைந்தும் உரைப்பவர் கேட்பவர் உயர்ந்தோர், சுற்றமுமாகி முமாகி தொல்வினை அடையாறு, துற்றமுமாகி தொல்வினை அடையார் தோன்றுவர் வானிடை பொலிந்தே, தோன்றுவர் வானிடை பொலிந்தே,